எங்கிருந்தோ அழைக்கும் உன்கீதம் என் உயிரில் கலந்தே அது பாடும் சேர்ந்திடவே உனையே ஓங்கிடவே மனமே சேர்ந்திடவே உன்னையே ஓங்கிடவே மனமே எங்கிருந்து அழைக்கும் உன்கீதம் என் உயிரில் கலந்தே அது பாடும் வசந்தமும் இங்கே வந்ததென்று வாசனை மலர்கள் சொன்னாலும் வசந்தமும் இங்கே